எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம், உலகத்தையெல்லாம் ஆளுகின்ற சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி உலகங்களெல்லாம் இப்படி ஆளப்பட வேண்டும் என்பதற்காக கட்டளையிட்டிருக்கிறான். ஸ்ருதி ஸ்மிருதியர் மமைவாஜ்ஞா என்று வேதங்களும் ஸ்மிருதிகளும் அவனுடைய கட்டளைகளை சொல்லுகின்றன. அதன்படி நாடு நடக்க வேண்டும். அதன்படி நாடு நடந்தால் நல்லது செய்தவனுக்கு, தர்மம் செய்தவனுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், கெட்டது செய்தவனுக்கு தீய பலன்கள் கிடைக்கும். ஆக என்னென்ன பலனுக்கு, என்னென்ன கர்மாவுக்கு என்னென்ன பயன் என்றெல்லாம் வகுத்து அளித்திருக்கிறான். இதையெல்லாம் ஒருவர் அமல்படுத்த வேண்டுமே, அதை யார் அமல்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க, அவனுக்கு கீழே இருக்கும்படியான தர்ம தேவதையானவர் இதையெல்லாம் கவனித்து பண்றான்னு சொல்லணும். இங்கே பாதுகா தேவியானவர் அந்த எம்பெருமானுடைய ஸ்தானத்தில் இருந்து தர்ம தேவதையாக இருந்து எல்லாவற்றையும் அமல்படுத்துகிறார். சகலமிதம் அவந்தியே சகனே ஸ்தாபயந்தி, சகலமிதம் உலகம் எல்லாவற்றையும் எல்லாவற்றுள்ள மக்களிடையே அவந்தியே சாசனே ஸ்தாபயந்தி, எம்பெருமானுடைய உத்தரவை அமல்படுத்துகிறார் பாதுகா தேவி. சரிங்களா, எப்படி உத்தரவு எப்படி அப்படின்னா, அவந்தியே எம்பெருமானுடைய உத்தரவு வீண் போகக்கூடாது. ஆக வீண் போகாதபடி உத்தரவு உத்தரவுபடியே நடத்தி காட்டணும். அப்படின்னா தான் ஒரு ராஜ்யம் அரசனிட்ட கட்டளையை கீழே நிறைவேற்றாவிட்டால் அது ராஜ்யமே அல்ல. ஆக இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்கு தகுந்த மனுஷால் வேணும். அது யார் இருக்கா? இப்போ பாதுகா தேவி இருந்துட்டு அவந்தே சாசனே சாவயந்தி எம்பெருமானிட்ட ஸ்ருதி ஸ்மிருதியும் அமை வாய்க்கான் என்று சொல்லப்பட்டான். வேதங்களும் ஸ்மிருதிகளுமாகிற அவருடைய உத்தரவுகளை சரியானபடி அமல்படுத்துகிறாள் பாதுகா தேவி. அந்த அமல்படுத்துகிற அதிகாரங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அவள் யாரு? முரமசன பதஸ்தா. அவள் முரமசன பதஸ்தா. முரமசனம் என்று சொன்னால் முரங்கர் அசுரனை கொன்றவன் எம்பெருமான். அவனுடைய ஆக எம்பெருமானுடைய பதஸ்தா, பதம்னா திருவடி, அதுல ஸ்தானா இருக்கிறவர். ஆனால் எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் இருக்கிறவர் பாதுகா தேவி எப்பொழுதும் என்று ஒரு பொருள். இங்கு பதாங்கிற பதத்துக்கு ஸ்தானம்னு ஒரு அர்த்தம். ஆக முரமசன பதஸ்தா என்றால் எம்பெருமானுடைய ஸ்தானத்திலே இருக்கிறவள் என்று அர்த்தம். ஆக எம்பெருமானுடைய ஸ்தானத்திலே இருந்தால் எம்பெருமானுடைய அதிகாரத்தை எல்லாம் இட்டு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய பலங்கள் எல்லாம் தானே கொடுத்து கொடுக்கக்கூடியதான அதிகாரமுடையவள் என்று பொருள்படுகிறது இல்லையா? கீழே ஸ்ரீமதி ராமாயணத்தில் பாதுகாப்பட்டால் விஷயம் நடந்தது. ஆனால் ராமன் தனக்கு பதிலாக பாதுகை எந்திரல் பண்ணி கொடுத்தான். அதை பரதன் சிம்மாசனத்தை எந்திரல் பண்ணி கொண்டு நாட்டை ஆண்டான். அப்ப பாதுகா தேவி நாட்டையே ஆண்டது. அப்ப பாதுகா தேவி அதுக்கு ஏன் அதிகாரம், எப்படி அதிகாரம் வந்தது அப்படின்னு கேட்டா, ராமனுடைய ஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் பாதுகா தேவி அமர்ந்திருக்கிறார். அதனால் அந்த பாதுகா தேவிக்கு அதிகாரம் கிடைத்தது. அந்த பாதுகா தேவியை கொண்டு அவளுக்கு மந்திரி வர்க்கம் மாறி தான் இருந்து கொண்டு நாட்டை ஆண்டான் பரதன் என்று கேட்டோமல்லாம். அதுபோலவே இங்கும் எம்பெருமானுடைய ஸ்தானத்தில் இவ பாதுகா தேவி இருக்கா. அப்படி இருந்து முரவகன மௌத்திகாதி பிரகாரம் அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க, எல்லா விதமான ராஜச தாமசமான பலங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவளாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிகிறது பாதுகையை பார்த்தா அப்படின்னு கேட்டா, மௌத்திகாதி பிரகாரம். மௌத்திகன்னா முத்து, ஆதி சொல்றதுனால இந்திரநீல கற்கள், அப்புறம் பத்மராக கற்கள் சிவப்பு. ஆக முத்து நீளம் பத்மராக கற்கள் இவைகளெல்லாம் பிரகார விசேஷமாக கொண்டவள் பாதுகா தேவி. இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, முத்து ஒழுப்பான் அப்படின்னால சாத்திகமான பழத்தை எல்லாம் பாதுகா தேவி கொடுக்கிறார். அதே மாதிரி கருப்ப இந்திரநீலக்கல் கருப்பான் அப்படின்னால தாமசமான பழத்தை கொடுக்கிறார். அப்புறம் இந்த பத்மநாக கல் இருக்கேன் அது சிவப்பு, அது மிஸ்ர பலத்தை கொடுக்கிற சொற்காதி பலங்களை கொடுக்கிறது. ஆக அந்த முத்துக்களின் மூலமாக எல்லா விதமான பலன்களையும் இவள் அழிக்க வல்லவளாக இருக்கார் பாதுகா தேவி. ஆக அப்படி அழிக்கக்கூடிய அதிகாரத்தை ஏற்று அவள் என்ன பண்றா, பிரகடயசி விசுத்த சாமரக்தா அதி ரூபானு பல பரிணதி பேதான் தானினா அம்பாதுகேத்வம். நீ எம்பெருமானுடைய உத்தரவுகளே பலகளை இந்த உலகத்திலே பிரகடனம் பண்ணி இப்படி எப்படி இருந்தா எப்படி எப்படி தர்மஞ்சீவனுக்கு என்னென்ன பலன், அகர்மஞ்சீவனுக்கு என்னென்ன பலன் என்பதெல்லாம் என்ன ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே கட்டளை எழுப்பப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் சட்டமாக பிரகடனம் பண்ணி நீ என்ன பண்ற, சுத்த சாம ரத்தாதி ரூபம் பரிணதி பேதம், பல பேதங்கள் பலத்தில் எப்பேற்ற வித்தியாசங்கள் இருக்குன்னு கேட்டானாக்க, முத்துக்களால சாமசம ராஜசமா சாத்தியமான பலம், முத்து வெளுப்பல்லவா, விசுத்தம்னா வெளுப்பு, வெளுப்பான முத்துக்கள் அதுல என்ன செய்யறது, சாத்தியமான நல்ல பலன்களை மோட்சங்களை மோட்சாதி பலங்களை எல்லாம் நீ கொடுக்கறாங்க. அப்புறம் சாம சாமன்னா தாமச பலங்கள், தாமச பலங்கள் தப்பு பண்ணவனுக்கு நிறையங்கள் அதாவது நரகாதிகள் இருக்கு அந்த பலத்தெல்லாம் கொடுக்கிறார். ரத்தாதிபேதாமி ரத்தங்கிறது மிஸ்ரபலம் பத்மராகம், மிஸ்ரபலம் எது சொர்க்காதி பலத்தை கொடுக்கிறார். சொர்க்காதிகளை அனுபவிச்சா மறுபடியும் சீனைய புண்ணியம் மத்தியலோகம் சிந்தினு பூலோகத்தில் வந்தா மறுபடியும் கஷ்டப்படணும். அதனால சுகமும் துக்கமும் கலந்த இருக்கேன். அப்பேற்பட்ட சொர்க்காதி பலங்களை ரத்தாதி ரூபானு பல பரிணதி பேதானு இப்பேற்பட்ட பயன்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்குமையான வெற்றிகளோடு கூடிய வெற்றிகள் எல்லாம் நீ என்ன செய்கிறாய், தானினாம் பாதுகேத்தம் மக்களுக்கு அந்தந்த பலங்கள் எல்லாம் அளிக்கிறாய். ஆகினாலே எம்பெருமானுடைய இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நீ தர்ம தேவதையாக இருந்து அவரவர்கள் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு அந்தந்த சுதிஸ்மதியிலே எம்பெருமான் சொல்லப்பட்டான் பலங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நீ செய்கிறாய். ஆகவே நீ ஒரு தர்ம தேவதையை மாதிரி இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணித்தபடி பிரதிசதி முதம் மக்ஷணோ பாதுகே தேகபாகாம் சதமகமணி பங்கி சார்ஞன ஸ்துல்யவர்ணா பரிசர நிகத்தைச்சே பத்மராக பிரதீபை கனகர பரிணத்த பாதுகாதேவியே நீ என்ன பண்ணுகிறாய், பிரதிசதி முதம் அக்ஷ்ணோகோ தேகபாஜாம் சரீரத்தை பெற்ற பிறவியை பெற்ற மக்கள் எல்லோருக்கும் அவருடைய கண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை நீ உண்டு பண்ற, உன்னை சேவிக்க வந்தாக்க. எப்படி உண்டு பண்ற நீ அப்படின்னு கேட்டவனா, சதமக மணிபங்கி சாரிஞன சுல்யவர்ணா உன்னை பார்த்தாலே உன் பெருமாளையும் சேவிக்கலாம் போல இருக்கு, பெருமாள் மாதிரியே இருக்கு. ஏன்னா பெருமாள் எப்படி இருப்பார், அவர் கரிய நிறம் உடையவர். நீ எப்படி இருக்க, சதமக மணிபங்கி இந்திர நிலத்தில் வரிசை அவனிடத்தில் ஏக்கப்பட்டதுனால நீயும் கருப்பாக தெரிகிறாய். ஆக எம்பெருமானுக்கு சமமான வர்ணத்தை உடையபடினால நீ எம்பெருமான் போல காட்சி அளிக்கிறாய், பார்க்கிற உலகெல்லாம் சந்தோஷத்தை சேவிக்கிற உலகெல்லாம் சந்தோஷத்தை நீ உண்டு பண்ணுகிறாய் அப்படின்னா. அந்த கர்ப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பரிசர நிகித ஈஸ்தே பத்மராக பிரதீபை இந்த இந்திரநீலக்கல்லை சுற்றி பக்கத்துல பத்மநாக கல்ல பறிக்கப்பட்டிருக்கு. அந்த பத்மநாக கல்ல ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, பத்மராக பிரதீபை வடக்கேக்கு நாள் இருக்கு. ஆக இந்த கரிய உருவம் நீல நீல நிற கற்களால அதை சுற்றி இருக்கக்கூடிய பத்மநாகத்தினால சுற்றிலும் விளக்கேற்று போல இருக்கும். விளக்கேற்றுனாங்க என்ன பண்ணும், கனதர பரிணத்தா தன் ஜலசாமி தேவா விளக்கேற்றுனா விளக்கு அன்பாக இருந்தா அப்புறம் அந்த இடத்துல மை மாறி உண்டாகும் இல்லையா, மை கருத்தே கருத்த மயி உண்டாகும். கனதர பண்ணித்தான் நிமிடமான கெட்டியான மை போல இருக்கு அதுலேருந்து உண்டாகும். அந்த விளக்கிறதுனால ஏற்படக்கூடியதான அந்த கஜலம் இருக்கு மை இருக்கு, இந்த மை கிட்டியான மை இருப்பதனால சுத்தி மை இருக்கு, நடுவில் நீல நிறம் இருக்கு. ஆக என்ன பண்றது, இந்த மையானது அந்த நீல நிறத்தை என்ன எடுத்து காட்டுறது. ஆக உன்னை பார்த்தாலே ரங்கநாதனையே சேவிக்கிறா போல எம்பெருமானுடைய உருவத்தோடு உருவம் கொண்டவளாக நீ இருக்கிறாய் என்று சுவாமி தேசியனே சுவாமி தேசியன் பாதுகாதேவியே வர்ணிக்கிறார். கலையாபி ஹானிரஹிதேஷு சதா தவமௌக்திகேஷு பரிதப்ரஸதே உபரஜ்யமான ஹரிணாங்கதுலாம் ஹரிபாதுகே ஹரிசிலா மஹசா. ஸ்லோகம் 577. கலையாபி ஹானிரஹிதேஷு சதா தவமௌக்திகேஷு பரிதப்ரஸதே உபரஜ்யமான ஹரிணாங்கதுலாம் ஹரிபாதுகே ஹரிசிலா மகசா. இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதி ஐய கிரகணம் பிடித்த சந்திரன் போல வந்தித்தார்கள். எப்படின்னு கேட்டா, கலையாபி ஹானி ரகிதே சுசதாம் தவம உத்திகே சுபலி தப்பசதே. பாதுகா தேவி, உனக்கு சுற்றிலும் என்ன கிடையாது, முத்துக்கள் நிறைய வச்சிருக்கு, வளவளேன்னு முத்துக்கள் இருக்கு. அந்த முத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கு, கலையா சிறிது கூட ஹானி ரகிதேசு, குறைவில்லாததாக இருக்கு. லோகத்தில் இருக்கும் மேலே சந்திரன் இருக்கேன், அதுக்கு என் கலைக்கு குறைவு உண்டு. 15, 15, 14, 11 ஒவ்வொரு நாள் செஞ்சு பிரகாரம் கலை குறைஞ்சு வரும், கலை கூடும், இது மாதிரிலாம் உண்டு. ஆனா இந்த முத்துக்களாக சந்திரன் இருக்கேன், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஹானி ரகிதேசு, எந்த விதமான கலை குறையும் இல்லை, ஒரு கலை கூட குறைவு இல்லை. அப்படியே பூர்ணச்சந்திரன் மாதிரி அழகாக இருக்கு உன்னுடைய முத்துக்கள் எல்லாம். உபரஜ்யமான ஹரிணாங்க துலா ஹரிபாதுகே ஹரிஹிலா மகசாம். இந்த முத்துக்களை சுற்றி இந்திரநீல கல் பதிக்கப்படுறது இல்லவா. இந்த இந்திரநீல கல்லினுடைய ஒளி வெளியில வீசுறது. அது வீசினா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வெண்மையான ஒளி இருக்கு முத்துக்களுடைய ஒளி, அது மேல இந்திரநீலத்தினுடைய கரிய ஒளி பரவுறது. பறந்தா என்ன ஆறுது, அந்த வெளுப்பையெல்லாம் மூடி வெளுப்பை குறைக்கிறது. அதை குறைக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு, உபரஜ்யமான ஹரிணா அங்கதுலா முத்துகள் சந்திரன் சொன்ன மொழி. ஆக சந்திரன் மேல இந்த கரிநல வீசினா எப்படி இருக்குன்னா, உபரஜ்யமான உபராகம் ஏதுவராகும் அருள் உபராகம் சொல்லுகிறோமே, சந்திர கிரகணம். அந்த கிரகண காலத்துல எப்படியானால் ராகுல் தேர்வுனால மறைக்கப்பட்டு சந்திரனுடைய ஒளியானது மஞ்சி இருக்குமோ, அதுபோல ஹரிபாதுகே ஹரிசிலா மகசா, ஒளி மணிக்கு இந்திரநீலக்கலனுடைய ஒளி இந்த முத்துக்கள் மீது வீசுவதனால சந்திரன் உபராக காலத்துல எப்படி ஒளி மஞ்சி இருக்கானோ, அதே மாதிரி இந்திரநீலக்கலன் ஒளியினாலே அதனுடைய வெண்மையான ஒளி மங்கி சந்திர கிரகணம் போல இருக்கு என்று வீசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். மரதக பத்ரதா குசுர வித்ரும பல்லவிதா புருசுதரம உச்சிக சதகிதா நிகம ஈஸ்வரவிஹி உபவன தேவ தேவ சரணாவனி தங்கபதே அபிலசதோ விஹாரம் அதிகம்ய பதம் ஸ்பிருஹசி. ஸ்லோகம் 578. மரதக பத்ரலா உச்சிர வித்ரும பல்லவிதா புருசுதரம உச்சிக சதகிதா நிகம ஈஸ்வரவிஹி உபவன தேவ தேவ கரணாவனி தங்கபதே அபிலசதோ விஹாரம் அபிகண்ய பதம் ஸ்பிருஹசி. ரங்கநாதம் காலையில் தீர் எழுந்ததும் நந்தவனத்திற்கு போகணும், அங்கு போய் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆக விளையாட்டாக நந்தவனத்துக்கு புற போகணும்னு நினைக்கிச்ச உடனே பாதுகா தேவி திருவடி வாரத்தில் வந்து தங்குறான். உடனே பாதுகா தேவியை சூட்டிக்கொண்டு ரங்கநாதன் நந்தவனத்துக்கு எழுந்து விடுகிறான். இது என்ன, இது அழகாக சமத்காரமாக சாதிக்கிறார் சுவாமி. இங்க அந்த நந்தவனத்துக்கு போற லோகத்துல மகாராஜாவா இருக்கிறவன் ஒரு இடத்துக்கு ஒன்று பெரிய ஆபீசரா இருக்கிறவன் ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா, ஆக ஒரு காட்டுக்கே போறான்னு வச்சுப்போம். போனாக்க அப்ப என்ன பண்ணுவான், அவன் பெரிய அதிகாரி வரான்னு சொன்னாக்க அந்த வாரஸ்ல காட்டுல இருக்கமையான அதிகாரி இருக்கானோ இல்ல வாரஸ் ஆபீசர், அவன் என்ன பண்ணுவான், அந்த காட்டுல கிடைக்கக்கூடியதான உசந்த பழங்கள் என்ன உண்டோ, தேன் முதலீடுகள் என்ன கிடைக்குமோ அதை எடுத்துக்கொண்டு உபகாரமாக வந்து அந்த அதிகாரிக்கு கொடுத்துட்டு காட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்து அழைப்பு கொடுப்பான், அழைச்சிட்டு போவான். இது எங்கேயும் வழக்கம் உண்டு. அதுபோல எம்பெருமான் நந்தவனத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே பாதுகாதேவி அழைச்சிட்டு போறான். எப்படி அழைச்சிட்டு போறான் அப்படின்னு கேட்டாக்க, பாதி இந்த நந்தவனத்துக்கு அதிஷ்டான தேவதை மலைகள் ஆறுகள் இவர்களுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை அபிமான தேவதைகள் என்று சொல்லுகின்ற வழக்கம். அதுபோல இந்த போகக்கூடிய நந்தவனத்துக்கு அபிமான தேவதை இருக்காள், அந்த அபிமான தேவதையே பாதுகா ரூபமாக வந்து எம்பெருமானை அழைச்சின்னு போறாளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படிங்கிறார். அங்க பாதுகா நந்தவனத்தினுடைய அதிஷ்டான தேவதை வருவாயிருந்தா எப்படி வருவா, யார் எங்க இருக்காளோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயரிய பொருள்களையே தாங்கள் சூடிக்கொள்வார்கள், அதையே எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதுபோல அந்த அதிஷ்டான தேவதை எப்படி வரா ராமனை அழைக்கிறதுக்கு ரங்கநாதனை அழைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா மரதகாபாத்திரெல்லாம் அவள் அழகான கொடிகள் எல்லாம் மேலே சூடிந்திருக்கா. அவள் அந்த கொடியில நல்ல மரகத கல் போல பசுமையான என்ன தளிகள் அதாவது இலைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ருச்சி ரவி திருமாபால் ரவி தான் அந்த கொடியினுடைய நுனியில இளந்தொழில்கள் அப்படிதான் இது சுழற்க ஆரம்பிக்கிறது. அது எப்படியும் வித்ருமன்னா பவழம், பவழம் போல இருக்க முடியாத இளந்தளிர்கள் எல்லாம் அவர் சூட்டிலிருக்கிற கொடியில அப்பதான் தளிர்த்து இருக்கு. புருஷுதராம உச்சி சபகத்த சபகிதாம் அதோட கூட பெரிய முத்துக்கள் இருக்கேன். அந்த முத்துக்களாகிற சபகம்னா பூங்கொத்து. அந்த கொடியில பூங்கொத்துலாம் அவர் சாத்தியிருக்கும் ஞான கொடியில பூங்கொத்துக்களா இருக்கு. அல்லது பூங்கொத்துக்களை பிரித்து தலையில வச்சுட்டு அழகு பண்ணிட்டு வராறோம். நிலைமைஹி சுரபைஹி மற்றும் அங்க இருக்கும் இயற்கையான மலர்களால சுரபி வாசனையோட இருக்கும். இப்படி வாசனையோட கூடின அதி சுகோவனத்துக்கு அதாவது நந்தவனத்திற்கு அதிஷ்டான தேவதை இருக்கேன். அந்த அதிஷ்டான தேவதையை வந்து அழைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல பாதுகா தேவி திருவள்ளி வாரத்தில் வந்து என்ன சமர்ப்பித்து வெங்கடானே அழைச்சிட்டு போகிறாள் அப்படின்னா. அப்ப பாதுகா தேவி அந்த அதிஷ்டான தேவதை மாதிரி இருக்காளன்னா இருக்கா எப்படின்னு கேட்டா மரதக பத்திரலாம் அதிஷ்டான தேவதையை சூடி கொண்டிருக்கும்படியான வஸ்துக்கள்ல கொடிகள்ல இலைகள் எப்படி இருக்குமோ அந்த இலைகள் இவற்றில் இருக்கு. எப்படி இருக்கு மரத பச்சை இருக்கேன் மரகத மணிகள் அதுல நிறைய பறிச்சிருக்கு அப்படின்னால இலையோட கூடின மாதிரி இருக்கு. ருச்சிராஜி திருமாபால் இதுதான். அது தவிர சுத்தி பவழங்கள் பதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பவழங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க இந்த கொடியினுடைய இளம் தவிர்கள் மாதிரி இருக்கு. ருச்சிகரம் தான் பெரிய முத்துகளெல்லாம் நிறையா தொங்குற சுத்தி சரிங்களா. அதை பார்த்தா அப்படி இருக்கு நல்லா பூத்திருக்கிற பூங்கத்தோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்ப அதே சமயத்துல இதுக்கு வாசனை எங்க இருந்து வந்தது அப்படின்னா நிகமி ஈஸ்வரபீஹி எப்போதும் வேதத்தோட கூடி இருக்கா பாதுகா தேவி. ஏன்னா பாததேவி பாதுகா தேவிய வேதங்கள் போத்துருந்தா ஆனா வேதத்தோட கூடி இருக்கிறதுனால வேத பரிமளம் வீசுகிறது பாதுகா தேவி மேல. இப்படி உபவன தேவதை போல பாதுகாதியானவன் அதிகமிய பதம் அங்கேயும் நீங்க கிட்டக்க வந்து எம்பெருமான சேவித்து திருவடி வாரத்துல அவசியம் எழுந்துடணும் நந்தவனத்துக்கு போவோம் அப்படின்னு தொட்டு அழைக்கிறாயோ என்று சுவாமி தேசிகன் இதை பிரித்தார்கள். சதோத்துங்கு ரங்கி ரமண பாத பிரணயினி நவாம்பஸ்வாச்சந்தியம் நமதமர கோடீரமகரஹ. ஸ்லோகம் 579. சதோத்துங்கே ரங்கக்ஷிதி ரமண பாத பிரணயினி தொதாலோகே தத்தன் மணிகிரண சம்பேத கல்வே பிரதிஸ்ரோதோ விருத்தியா பிரஜித ருச்சிபேதம் நசஹதேன் நவாம்பஸ்வாச்சந்திய நமதமர கோட்டீரமகரஹ. ரங்கநாதனை தேவர்கள்லாம் வந்து வணங்குகிறார்கள். அப்போ வணங்குகின்ற காலத்தில் பாதுகையும் சேர்த்து அங்கு வணங்குகிறார்கள். அப்படி தலை வணங்கும் பொழுதோ பாதியில் இருக்கும் நான் ரத்தனுடைய ஒளி எல்லாம் பிரவாகமாக மேல அவர்கள் மேலே வீசுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் தலையில கிரீடங்களை நிறுத்திக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கிரீடங்களில் நிறைய ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒளி எதிர்த்து இந்த ஒளியின் மேலே வீசுகிறது சரிங்களா. இதை பார்த்த உடனே அழகாக ஒரு கற்பனையை பண்ணுகிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அது இங்க பேசுவோம் என்னன்னு கேட்டா மலையிலிருந்து விழுந்து நதி ஓடுகிறது. ஆறு கொஞ்ச நாள் போனா மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கும். திடீர்னு மழை வந்ததுனாக்க ஆற்றுல பிரவாகம் வரும். அப்படி பிரவாகம் வரும் பொழுது அந்த பிரவாக தண்ணி எப்படி இருக்கும் கலங்கலா இருக்கும் இல்லையா. அப்படி கலங்கலா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் பார்த்தவையாகிலும் அந்த ஆறுல இருக்க முடியாத மீன்கள் இருக்கு, அந்த பெரிய மீன்கள் எல்லாம் புதுசா வர பிரவாகத்தோடு அடிச்சுட்டு போகாது, அதை எதிர்த்து மேல அது கிழக்கே மேல வேர்க்கு கிழக்க ஓடினா இது மேற்கு எதிர்த்து போகும். அந்த எதிர்த்து போகின்ற மீன் இருக்க அந்த மீனை போல மீன் வாரி இங்க இருக்கு அப்படிங்கிறார். அதாவது இங்க என்ன பிரவாகம் அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகா பத்து ரத்தனங்கள் இருக்கலாம், ரங்க சிதிரமண பத பிரணயினின், ரங்க சிதிரமண என்பதனால ரங்கராஜா, ரங்கமாகற பூமிக்கு அரசனா இருக்கிறவன் ராஜா ரங்கநாதன், அவனுடைய பாத பிரணயினி அவனுடைய பாதத்தை விரும்புகிற அதோடைய சேர்த்து இருக்க முடியாத பாதுகா தேவியே உங்ககிட்ட இந்த சொதாலோகே உங்ககிட்ட இருக்க முடியாத மனிதனுடைய ஆலோகம் இருக்கு வெளிச்சம் உடனே நன்னா வீசுது சதோ துங்கே எப்பொழுதும் உயர்ந்து நிறைய பறவை பேசுகிறது அதனுடைய மணியினுடைய இதெல்லாம் பிரவாகங்கள், அதாவது வெளிச்சம் ஒளிவெள்ளமானது மேலே வீசுகிறது. தத்தன் மணிகரண சம்பேத கலுசே, அப்ப பாதிகளை பல வகையான நிறம் கொண்ட மனிதன் இருக்கின்றவர்களோ அதுலாம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து மேலே ஒளிவெள்ளம் வழங்கினா அப்போ கருப்பு சேப்பு வலுப்பு எல்லா ஒளியும் சேருகின்ற காலத்துல எப்படி இருக்குது கலக்கம் ஒத்துக்கு ஒன்னொன்னு கலங்கி எப்படியானால் ஆறுல பிரவாகம் பொழுது கலக்கமா ஓடுமோ அதே மாதிரி இந்த ஒளிவெள்ளமும் கலங்கி இருக்கு. மணிகரண சந்தேத கலுசே பிரதிஸ்ரோதோத்யா பிரதிகருதி பேதம் அசஹதே, அப்படி இருக்கிற காலத்துல தேவர்கள் வணங்குறார்கள், தேவர்கள் வணங்கினா அவருடைய கிரீடங்கள் இருக்கு, அந்த கிரீடங்கள்ல நிறைய மகரங்கள் இருக்கு, அதாவது கர்ணபத்திரத்துல காவிரில யாகம் பண்ணவெல்லாம் என்ன மகர குண்டலம் தெரிப்பார்கள், அதாவது மீனை போன்று ஆகிறதுடைய கடுக்கன தொங்க வெட்டுப்பாக வளர்க்க வேண்டும். அத மாதிரி அவருடைய கிரீடம் இருக்க அவருடைய கிரீடத்துல மகரங்கள் மீன்கள் போன்று ரெண்டு பக்கமும் அழகான மீன்கள் பாய்வது போலும் ஓடுவது போலும் ரத்தனங்களால பதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதை உண்மையான மீன்களாக வச்சு பேசுகிறோம். அந்த மீன்கள் என்ன பண்றது அப்படின்னா அதனுடைய ஒளி வெள்ளம் நிறைய வீசுகிறது, அது என்ன வீசுகிறது இந்த பாதையினுடைய ஒளி வெள்ளம் இருக்க அதை எதிர்த்து வீசுகிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு, பிரவாகம் ஓடி வர காலத்துல கலைஞன தீர்த்து பண்ணுகிற காலத்துல மீனானது எப்படியானால் அந்த பிரவாகத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுமோ அதுபோல இவர்கள் சேவிக்கிற மகுடங்களிலே கிரீடங்களிலே இருக்க முடியாத மீன்கள் போன்ற ரத்தனங்கள் இருக்கேன், இந்த ரத்தனங்களுடைய ஒளியானது மீன்கள் ஒளியாகிற மீன்களானது அந்த பிரவாகமாக அந்த பாதியினுடைய ஒளி வெள்ளத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இதை அழகாக உத்ரேஷம் பண்ணுகிறார் சுவாமி தேசிகம். சதோத்துங்கே ரங்க சிதிரமண பிரணயினி சதாலோகே தத்தன் மணிகரண சம்பேத கலுசே பிரதிஸ்ரோதோ விருத்தியா பிரசித ருச்சிவேகம் மசகதே, அந்த ஏற்று அடிக்கிற காலத்துல புதுசா வந்த வெள்ளத்தை மீன் எப்படியானால் எதிர்த்து அதை பொறுக்காமல் எதிர்த்து அடிக்குமோ அதுபோல இங்கு மீன் போன்ற இருக்க முடியாத ரத்தங்களுடைய ஒளியானது பாதியுடைய ஒளி வெள்ளத்தை எதிர்த்து பாய்கிறதாம். நம அம்பஸ்வாச்சந்தியம் நமதமர கோஷி நமகரஹா, அந்த மீன் எங்க இருக்கு அப்படின்னா நமது சேவிக்கின்ற அமர தேவர்கள் அவர்களுடைய கோட்டியில் என்ன கிரீடம், அந்த கிரீடத்தில் வலிக்கப்பட்டிருக்கிற ரத்தனங்கள் ஆகிற மகரங்கள் இருக்கு, அந்த மகரமானது அந்த பாதிகையினுடைய ஒளி வெள்ள ஆகிற பிரவாகத்தை இந்த மீனானது எதிர்த்து தாக்குகிறதோ எதிர்த்து போகிறதோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு பார்ப்பதற்கு என்று தேவர்கள் வந்து வழங்குவது சமத்காரமான சுவாமி என்று வர்ணித்தபடி ஜனவசிபதாவணித்வம் முத்தாசோணமணி சக்கர நீர் அருஜா நகருஜி சந்ததி ருஜிராம் நந்தக நிஸ்திரிசம்பதம் சௌரேகே. ஸ்லோகம் 580. ஜனயசிபதாவணித்வம் முக்தாசோண மணி சக்கர நீலருஜா நகருஜி சந்ததி ருஜிராம் நந்தக நிஸ்திரிசம்பதம் சௌரேகே. இந்த ஸ்லோகத்துல பாதுகா ரத்தனங்களுடைய ஒளியினால எம்பெருமான் கையில கந்தகம் கஜத்தை கத்தியை வச்சிருக்கிறாரோன்னு சொல்லும்படியாக இருக்கு. எம்பெருமானுக்கு சங்கம் சக்கரம் கதா சாரங்கம் அவைகளை தவிர நந்தகம் கத்தி உண்டு. அந்த கத்தியின் ராஜ்யத்தை கையில் வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இந்த ஒளிவள்ளத்தை பார்த்தார் எப்படி அப்படின்னா அதை உத்தரவிச்சுக்கிறார். ஜனயசி பதாவணித்வம் முக்தாசோன மணி சக்கர நேர ருஜா. உங்கள்கிட்ட முக்தா முத்துக்கள் இருக்கு. சோனாமணி சிவப்பு பத்மநாப சக்கரக்கள்லாம் இருக்கு. சக்கர நீல ருஜா சக்கரநில இந்திரநிலக்கல் இருக்கு. இது மூணு ஒளியும் மேலே உசரக்கல் சார் மேலே வீசுறது. அப்படி மேலே வீசினா அப்படி வீசும்பொழுது நகருச்சி சந்ததி ருச்சிராம். அது எப்படி இருக்கு? பெருமாள் கையில நந்தக நிஸ்திரிம்ச சம்பதம் சௌரேகே. நந்தகம்ங்கிற நிஸ்திரிம்சம்னா கத்தி. அதை பெருமாள் கையில் வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாத இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க முத்து இருக்கேன் கத்தியினுடைய கூர்மை கத்தியினுடைய கூறு எப்படி இருக்கும் வெளுப்பா இருக்கும் தேதி இல்லையா? அந்த கத்தியினுடைய கூர்மையை காட்டுகிறது. பத்மநாசர்களுடைய ஒளி இருக்கேன் அது என்ன பண்றது அப்படின்னாக்க நகத்தை நகத்தை காட்டுறது. நகத்து நகத்தினுடைய ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா கையில தான் பெருமாள் கத்தி வச்சிருந்துருக்காரு. அப்போ நகத்தினுடைய ஒளி நகமானது கொஞ்சம் சிவப்பும் ஒழுப்பமா இருக்கும். அதனால நகத்தினுடைய கிரணத்தை காட்டுறது. அப்புறம் நீளம்ங்கிறது கருப்பா இருக்கும் கத்தியை காட்டுறது. ஆக இந்த ஒளியினால கையில பெருமாள் கத்தியை வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அல்லது இன்னொரு சாவம் சொல்லலாம் எப்படின்னு கேட்டா முத்துவங்கிறது வெளுப்பு, அது நகம் வெண்ணையை காட்டுகிறது. அதாவது பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய நகத்தினுடைய வெண்ணையை தெரிய காட்டுகிறது. அப்புறம் பத்மநாகம் இருக்கேன் அது எப்படி இருக்குன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருக்கையில உள்ளங்கை எப்படி இருக்கும் பல உலகம் சந்தாவுடைய போல அழகா இருக்கும் அல்லவா? அதனால பத்மநாகம் போல சிறப்பா இருக்கு எம்பெருமானுடைய உள்ளங்கை. அந்த உள்ளங்கையில நகத்தால் அப்படி அமைச்சு வரலாறு அமைச்சு பிடிச்சிருக்காரோ இல்லையோ அதனால அது எது பிடிச்சிருக்காரு கட்சியில் படிச்சிருக்காரு. அது என்ன? நீளம். நீளமணி இருக்கேன் கத்தி கருப்பா இருக்கும். அதனால பெருமாள் உள்ளங்கை தன்னுடைய உள்ளங்கையால மனநலங்களை மடக்கி நந்தகங்கிற கத்திய பெருமாள் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்று சொல்லும்படியாக உங்களுடைய ஒளிவெள்ளமானது இருக்கு என்று வர்ணிக்கிறார். அதை பார்ப்போம். ஜனயசி பதாவணித்வம் பதாவணி நீ இப்ப ஒரு கருத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுகிறாய். என்ன? முக்தாசோனா மணி சக்கர நீளருஜா முத்துக்களுடைய ஒளி, அப்புறம் பத்மநாபத்தினுடைய ஒளி, சக்கர நீல இந்திர நீளத்தினுடைய ஒளி இவைகளை கொண்டும் நக ருச்சி சந்ததி ருச்சிராம். அதே சமயத்தில் எம்பெருமான் திருத்தையில நகங்கள் இருக்க முடியாத நகங்கள் அஞ்சு நகங்கள் இருக்கோ இல்லையோ அந்த நகங்கள் ஏற்படக்கூடியதான அழகான ஒளி வெள்ளம் இருக்கேன் அதை கொண்டும் நந்தக நிஸ்திரிம்ச சம்பதம் நந்தகம் நிஸ்திரம்சம் கட்டி இருக்கேன் அதை வச்சிருக்காரோ அப்படின்னு இந்த ஒளிவள்ளங்கள் இருந்து நமக்கு தெரிகிறது என்று இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமான் நந்தக பாணியாக கட்கபாணியாக இருக்கார் என்று சொல்வது போல இருக்கிறது என்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில்.